శ్రీమతే రామానుజాయ నమః, శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. பரம காருணிகரான ஸ்ரீமத் பரமஹம்சே இத்தியாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிரானை கற்போம் புத்தகத் தொடரின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தில் குரு சிஷ்ய பாவம் என்னும் பகுதியின் ஒலி வடிவை ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா ஆச்சாரியன் திருவடியில் பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. குரு சிஷ்ய பாவம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிம் முனி புங்கவம். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் 1. உலகில் மனிதன் உயர்ந்தவன். ஏன்? அவன் எதையும் எண்ணிப் பார்க்கும் வல்லமை பெற்றவன். எனவே விலங்கினத்திடம் இருந்து வேறுபடுகிறான். உண்பதும் உறங்குவதும் அஞ்சுவதும் கூடி வாழ்வதும் விலங்கிற்கும் மனிதனுக்கும் பொதுவானவை. ஆனால் இது நல்லது இது தீயது என பகுத்துணரும் அறிவு மனிதனுக்கே உரியது. இது இல்லாவிடில் மனிதன் விலங்கிற்கு சமமாகிறான். ஆஹார நித்ரா பயமைது நானே சாமான்யமேதது பசுபிஹி நராணாம் ஞானம் ஹி தேஷாம் அதிகோ விசேஷஹ ஞானேன ஹீன பசுபிஹி சமானஹ. பர்த்ருஹரி நீதி சதகம் 80. ஆன்றோர் வாக்கு. இந்த அறிவை பெற கசடு அற கல்வியை கற்க வேண்டும். இந்த கல்வியை யாரிடம் கற்பது? எவ்வாறு கற்பது? நமக்கு கற்பிக்கும் ஆசிரியர் இளமையில் சாஸ்திரங்களையும் பன்னூல்களையும் நன்கு கற்று கற்றதற்கு ஏற்ப தாமும் நடந்து பிறரையும் அந்த வழியில் நிற்கச் செய்யும் ஆற்றலும் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். மேலும் வேதங்களை கற்பதோடு மட்டுமின்றி அவற்றில் கூறப்படும் பரம்பொருளை நாடும் மனம் உடையவராயும் சீரனின் அறியாமையாகிற இருளை அகற்றும் ஞானசூரியனாகவும் திகழ வேண்டும். இத்தகைய ஆசிரியரை அணுகும் சீரன் பணிவும் மன அடக்கமும் உடையவனாய் பணக்காரரிடம் செல்வத்தை இழப்பவன் போன்ற தாழ்மையுடையவனாய் தான் எனும் மானம் களைந்து சிறு காணிக்கையுடன் கூடியவனாய் இருக்க வேண்டும். இத்தகைய இலக்கணத்திற்கு இலக்கியமாய் திகழும் குருவையும் சீடனையும் நமக்கு அறிமுகம் செய்கிறது ராமாயண முதல் ஸ்லோகம். திரிலோக சஞ்சாரியும் தேவர்ஷியுமான நாரதரை சந்தித்து அடிபணிந்து வால்மீகி முனிவர் பரம்பொருளை பற்றி வினவுகிறார். பரம்பொருளை பற்றி விளக்கமாய் கூறும் தகுதி பெற்றவர் நாரதர். பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனின் நாபிக்கமலத்தில் தோன்றிய நான்முகனின் தவப்புதல்வர் அல்லவா? இவர் அறியாமை ஆகிற இருளை அகற்றும் பெற்றியர். நமது பாபங்களையும் அச்சத்தையும் அகற்றும் திருநாரணனின் கதைகளையும் திருநாமங்களையும் பாடிக்கொண்டே மக்களுக்கு எளிய முறையில் நல்லறிவை புகட்டி பரமனை மக்கள் இதயங்களில் நிலை பெறச் செய்பவர். எப்பொழுதும் நான்மறைகளை ஓதிக்கொண்டே இருப்பதினாலும் வேதங்களில் கூறிய நற்கருமங்களை அனுஷ்டிப்பதினாலும் பாபங்கள் தேய்ந்து அறிவில் தெளிவு பெற்றவர். வேதாந்தங்களின் விழுமிய கருத்துக்களை தாம் அறிந்து இன்புறுவதோடு பிறருக்கும் உபதேசித்து மகிழும் தன்மையர். சாமகான லோலர். வேதம் மற்றும் வேத அங்கங்களை கற்ற அறிஞர் குழாத்திற்கு தலைமை தாங்குபவர். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால் வியான் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்யானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்று போற்றப்படும் பகவத் பக்தர்களுக்குள்ளே தலை சிறந்தவர். ஒருவர் எவ்வளவு கற்றவராயினும் அந்த அறிவு பரமனை அகப்படுத்தும் கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்களை செய்வதிலும் பகவத் குணங்களை கேட்பதிலும் அவற்றை அடிக்கடி நினைத்து நினைத்து தியான நிலையில் நின்று மகிழ்வதிலும் பயன்படாவிடில் நாய்வால் போன்று பயனற்றது என்பர் பெரியோர். நாச்சாதயதி கௌபீனம் நதம்சமசகாபஹம் சுனப்புச்சமிவ அனர்த்த பாண்டித்யம் தர்மவர்ஜிதம். நாயின் வால் தனது குஹ்ய பிரதேசத்தை மறைப்பது இல்லை. தன்னை கடிக்கும் ஈ கொசுக்களை விரட்டவும் வாளால் முடிவது இல்லை. அதுபோல் பரத்துவத்தை அறிவதற்கு காரணமான நிவிருத்தி மார்க்கத்தில் ஈடுபட பயன்படாத அறிவும் பயனற்றது ஆகும். இவ்வாறு இன்றி நாரத முனிவரோ தன் தபஸினால் பரம்பொருளை பூர்ணமாக நன்கு உணர்ந்தவர். இத்தகைய நாரதரை ஆச்சாரியனாக பெற்றார் வால்மீகி முனிவர். பெருமை மிக்க ஆச்சாரியனுக்கு பெருமை சேர்க்கும் சீடர் வால்மீகி. நல்ல தபஸ்வி. பிரம்மகாண்டம் ஆன உபனிஷத்துக்களின் உண்மை பொருளை அறிவதற்கு ஏற்ற பூர்வ மீமாம்சை, வியாகரணம் முதலிய வேத அங்கங்களான சாஸ்திரங்களை நன்கு பயின்றவர். கர்மகாண்டம் எனும் வேதத்தின் முற்பகுதியை துருவி துருவி ஆராய்ந்து கற்றும் நிலையான அழிவற்ற பலனை பெற முடியவில்லையே. உயரிய பரம்பொருளை அறியவும் அறிந்ததை எண்ணி எண்ணி மகிழவும் முடிவில் அந்த உயரிய பொருளையே பெறவும் என்றுதான் காலம் வாய்க்குமோ? இந்த அரிய பொருளை விளக்கமாக உபதேசிக்கும் சதாச்சாரியனின் கடாட்சம் என்றுதான் நம்மை ஆட்கொள்ளுமோ என ஏக்கம் நினைந்த மனத்தவர். இவ்வாறு பிரம்ம ஞானத்தை பெறத் துடிக்கும் வால்மீகியின் எதிரே தோன்றினார் நாரத பகவான். முனிவரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. கீதையில் கண்ணன் பார்த்தனுக்கு அறிவுறுத்தியபடி, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவயா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினந் தத்வதர்ஷினஹ. பகவத்கீதை 4:34 என்றபடி குருவின் திருவடிகளில் வணங்கி வலம் வந்து உபசரித்து தத்வதர்சியான இவர் பிரம்மஞானத்தை தெளிவுற உபதேசித்து நமக்கு மார்கதர்சியாக திகழ்வார் என திட நம்பிக்கையுடன் பல கேள்விகளை நாரத பகவான் திருச்செவி சாற்றும்படி விண்ணப்பிக்கலானார். இக்கேள்விகளே ராமாயணம் அவதரிக்க காரணமாய் அமைந்தன. வால்மீகி நாரதம் பரிபப்ரச்ச. வால்மீகி முனிவர் நாரதரை பரம்பொருளை பற்றி விரிவாக தெளிவாக உரைக்கும்படி கேட்டார். இங்கு நாரதரை பற்றி நன்கு அறிந்தோம். ஆனால் சீடரான முனிவருக்கு வால்மீகி என பெயர் வர காரணம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதை சிறிது ஆராய்வோம். மூலம் ராமபிரானை கற்போம் சீதா கல்யாணம். ஸ்ரீமத் ஆண்டவன் பௌண்டரீகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு. சமர்ப்பணம் வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சந்நிதியில். அனுமதி அருளியமைக்காக அனந்த கோட்டி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்கு உரியவர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ராயபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன். ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹா. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹா.